ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. போன தடவை மூணாவது ஸ்லோகத்துக்கு அப்புறம் நாலாவது ஸ்லோகம் சொல்ல வேண்டி இருக்க அஞ்சாவது ஸ்லோகத்துக்கு போயிட்டேன். அந்த மூணாவது ஸ்லோகத்துக்கும் நாலாவது ஸ்லோகத்துக்கும் நடுவில் ஒரு சங்கதி கூட இருக்கு. என்னன்னா, மூணாவது ஸ்லோகத்துல என்ன சாதிச்சார் அப்படின்றத ஒரு தடவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அப்பதான் வந்து அந்த சங்கத்தியானது நம்ம மனசுக்கு வரும். என்னன்னா, அந்த ஸ்லோகமானது அம்பஸ்தோகாலோக சுதா சீக்கரலேசைஹி அங்கம் ஜந்தோஹோ ஆசிரயசே எஸ்ய ச ஏஷ ஆர்திரயசே எஸ்ய ச ஏஷ ஹஸ்தாத் ஸ்வீயாத் பாரணமஸ்தாச்ச கலப்பிஹி தானாம்போபிஹி பங்கில கேஹாங்கண பூஸ்யாத் என்று. அதாவது, உன்னுடைய கட்டாட்சம் விழுந்தவாள் ஸ்தோக ஆலோக சுதா சீக்கரலேசைஹி, உன்னுடைய சிறிய பார்வையினால் யாரை எந்த ஜந்துவை நீ குளிர்விக்கிறாயோ, அதவா அவனை ஆதரிக்கிறாயோ, அவனை ஆர்திரயசை அதுவா குருளிர கட்டாட்சிக்கிறாயோ, அவன் தன்னுடைய கையிலிருந்தும் யானையினுடைய தான அம்போபிகி, இவன் வந்து தானம் பண்றதுக்காக கொடுக்கிற ஜலம், அந்த யானையினுடைய தான ஜலம், இதனால அது சேராவே இருக்கும் அவனுடைய கிரகங்கள் எல்லாம் அப்படின்றதாக சேராக இருக்கும் தன்மையை சாதித்தார். சேராக இன்னொரு வீடு கூட இருக்கும், அது கட்டாட்சம் இல்லாத வீடுகளும் சேராம சேராக இருக்கும். அது எப்படி சேராக இருக்கும், இது எப்படி சேராக இருக்கும்ன்றதுலதான் வித்தியாசம். இது தானத்துக்காக கொடுக்கிற ஜலத்தாலையும், அப்புறம் யானையினுடைய தான ஜலம் என்கிற மத ஜலத்தாலையும் பங்கிலகே அங்கண பூஸ்யாத்னு நீங்க சேராக அவனுடைய கிரகங்களுடைய அங்கணங்கள் விளங்கும் என்று சாதித்தார். இப்ப இந்த வரப்போற ஸ்லோகம் வந்து இதுவும் அதே மாதிரி, ஆனால் விபரீதமான கட்டாட்சம் கிடைக்கலன்னா ஒரு விதமான பங்கிலமா இருக்கும். அது எப்படின்றத சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அப்ரச்சுதைஹி உதகபிந்துபிரஶ்ருமிஸ்ரைஹி ஜம்பாலிதானி ஜகதம்ப சிரம் பவந்தி என்பதாக ஸ்லோகம். த்வத்வீக்ஷண அமிர்தகணஹ அபி ந யேஷு தேஷாம் சத்மானி, தேஷாம் சத்மானி ஜீர்ணசிதிலச்சதிஹி ஆப்திரக்தைஹி, ஜீர்ண சிதிலச்சதிராப்திரக்தைஹி என்று சொல்லலாம். ஜீர்ணசிதிலச்சதிஹி ஆப்திரக்தைஹி சதிராப்திரக்தைஹி அப்ரச்சுதைஹி உதகபிந்துபிஹி அஸ்ருமிஸ்ரைஹி ஜம்பாலிதானி ஜெகதம்ப சிரம் பவந்தி என்பதாக பதச்சேதம். ஹே ஜெகதம்ப, உலகத்துக்கெல்லாம் மாதாவானவளே லக்ஷ்மி தேவியே, த்வத்வீக்ஷண அமிர்த கணஹா அபி, உன்னுடைய பார்வையாகிற ஒரு அமிர்த ஒரு துளியானது அபி, அது கூட பெரிய ஒரு தாரை பெருகாத இருந்தா கூட ஒரே ஒரு பார்வையாகிற ஒரு பூந்து, ஒரே ஒரு டிராப் வேளாமைன்னா அது கூட வேலை, யார் மேல வேலையோ, ஏசுன்ன ஏசு இன் ஹூஸ் மேட்டர். த்வத்வீக்ஷண அமிர்த கணஹாபின, ஒரு சின்ன ஒரு திவலை கூட உன்னுடைய பார்வையினுடைய திவலை கூட வேலையோ, நேஷாம் சத் தேஷாம் சத்மானி, அவர்களுடைய வீடுகள் இல்லங்கள் எப்படி இருக்கும்னால், தேஷாம் சத்மானி ஜீர்ணசிதிலச்சதிஹி, ஜீர்ணமாகிற ஜீர்ணமான ஜீர்ணமாகவும் சிதிலமாகவும் ஆன சதிஹி, சதிஹின மேல் மேல்தளங்கள், அந்த ஆவரணங்கள் மேல வந்து மூடுற கூரையெல்லாம் இருக்கே அது எப்படா இருக்குன்னா சிதிலமா இருக்கும். அது ஒன்றும் இல்லாம அந்த கூரையெல்லாம் தளர்ந்து பழுதடைஞ்சு போறதுனால அதனாலயே அதெல்லாம் ரெட்டிஷ் ஆயிடும், ஒரு மாதிரி நல்ல கலர்ல இருக்காது, ரெட் ஆயிடும். ஆப்திரக்தைஹின்ற சப்தத்தினால அந்த பழை அது பழசாக பழசாக ஜீர்ணமாக ஆக அந்த கூரையானது செவப்பாகவும், அப்ரச்சுதைஹி அஸ்ருமிஸ்ரைஹி சலிலபிந்துபிஹி, கண்ணீருடன் சேர்ந்த மழைத்துளி, அந்த மழைத்துளி அப்ரச்சுதைஹி அப்ரன மேகம், அப்ரத்துல மேகத்திலிருந்து சுதைகி விழுந்தவைகளும், அஸ்ருமிஸ்ரைகி கண்ணீருடனும் சேர்ந்த சலில பிந்துபிகி. ஏன்னா எப்பவும் லக்ஷ்மீகரமா இல்ல ஆனாக்க லக்ஷ்மியினுடைய கிருப்பை இல்லைன்னா அழுதுண்டே இருப்பா எல்லாரும். என்ன அப்படி அழுதுன்றிருக்கவாளுடைய கண்ணீர் ஜலத்தாலும் மழை ஜலத்தாலும் ஜம்பாலிதானி ஒரே சேராக இருக்கும்னு அர்த்தம். ஜம்பாலிதானி ஜம்பாலி இத்தச்சுன்னு பிரத்தியம் வருது, ஜம்பாலிதானின்னு பதம் அது. என்னன்னா பாருங்க, தாரகாதி கணம் ஒண்ணு இருக்கு, அந்த தாரகிதம் கோரகிதம் அப்படின்ற இடத்துல இத்தச்சுன்ற பிரத்தியத்தை சொல்ற. ஜம்பாலிதானின ஜம்பாலிதங்களாக, அதாவது சேறு பூண்டவைகளாக இருக்கும் என்று, சேறு பூண்டவைகளாகவும் சிரம்பவந்தி வெகுகாலம் வரையில் அப்படியே இருக்கும். ஒரு ஆத்தை பார்த்தா அந்த ஆத்த வாங்கவே மாட்டா, என்னடானா அது வந்து ஒரே சித்திலமாகவும் ஒன்றும் இல்லாம குட்டிச்சவராகவும் இருக்கிற இடத்த போய் வாங்கி அதுல நம்ம கட்டி அதுல சுகமா வாழ்ந்துட முடியுமான்னு நினைச்சிட்டு வாங்க மாட்டா. ஏன்னா லக்ஷ்மீகரமா இல்லைன்னா, அதனாலயே அதை யாரும் வாங்கல, அதுல யாரும் வாழல, அந்த மாதிரி ஆங்கில வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அது அது பார்த்த உடனே தெரிஞ்சிடும். எப்படா தெரியும்னா, அது வந்து கூரை வந்து ரொம்ப பழசாகவும் சிதிலமாகவும் அதனாலயே ரெட்டிஷ் ஆகவும் அதனால வந்து மேலேந்து ஜலம் கொட்டச்ச அப்புறம் இவாளுடைய கண்ணீரும் சேர்ந்து ஐயோ இப்படி இருக்கே நம்பா அப்படி இருக்கே நம்பான்னு அதுலயே ஒரு மூலையில தள்ளி பண்ணி சாப்பிட்டு இருக்க வேண்டிய ஸ்தித்தில இருந்தாக்க, கண்ணீரும் அந்த ஜலத்தினுடைய இது மேகத்தினுடைய நீரும் சேர்ந்து ஒரே சேராக இருக்கும்ன்றதாக இந்த ஸ்லோகத்திலையும். அதாவது கட்டாட்சம் இல்லவாதவாளுடைய வீடுகள் இப்படி சேராக இருக்கும், அது யானையினுடைய தான ஜலத்தினாலும் இவாள் மத்தவாளுக்கு கொடுக்கிற தான ஜலத்தினாலையும் அதுவும் சேரா இருக்கும்ன்றது தாத்பரியம். நயேஷு தேஷாம் சத்மானி ஜீர்ண சிதிலச்சதி ராப்திரக்தைஹி அப்ரச்சுதைஹி உதக பிந்து விரஸ்ரு மிஸ்ரைய ஜம்பாலிதானி ஜகதம்ப சிதம்பவந்தி என்பதாக அழகான ஸ்லோகம். இதை நடுவில் விட்டுட்டோம், அதனால இதை விவரிச்சோம். அடுத்தது மேல போலாம் நம்ம ஏழாவது ஸ்லோகத்துக்கு. ஆறு வரையில் ஆயிருக்கு, ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம். துவாரி துவாரி துரீஷ கிங்கர கிருத்தைஹி பாருங்க எப்படி எழுதுறார் பாருங்க ஸ்லோகங்கள், ரொம்ப கம்பீரமான பிரகிருதி. அதோ பாவம் அந்த காலத்துல ஒரு பிரசித்தி, இந்த மாதிரி காலங்கள்ல எல்லாம் அந்த சுவாமி எழுதிருந்தா அவர் பாட்டுக்கு ஸ்லோகங்களை எழுதிட்டே இருக்க டைப் ஆகி பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும் புஸ்தகங்கள். அந்த மாதிரி யாரும் பப்ளிஷ் பண்ணாத சமயத்திலேயே ஓலச்சொழிகள்லயே இவ்வளவு எழுதி வச்சிருந்தாப்பா. துவாரி துவாரி துரீஷ கிங்கர கிருத்தைஹி ஆதங்கதைஹி ஹுங்கிருத்தைஹி அபி உச்சைஹி அதிமாத்திர வேத்ர பருஷாகாத்தைஹி அனுச்சாட்டிதா துர்தாரித்ய தசா பிசாசனிச்சய தூராத் சமுத்சாரியதே தேவி த்வத் கருணா கடாக்ஷ தடினி ஸ்நானார்ஜவேன அதுனா. என் விஷயத்துல நீர் அனுகிரகம் பண்ணிருக்கீ தாயாரே, இல்லன்னா நானும் ஒரு தாரித்ரியத்தோட தான் இருந்திருக்கணும். என்ன அந்த தாரித்ரியத்தை நீ தூரம் பண்ணிருக்க என் விஷயத்துல, இல்லைனாலும் நீ பண்ணிட்டே இருப்ப, இல்ல பண்ணுமா அப்படின்னு பிரார்த்தனை இல்லையோ, இந்த மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. எப்படின்னா சாதாரணமா, ஹே தேவி, துவாரி துவாரி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும், துவாரி துவாரின்னு அர்த்தம், துவாரே துவாரே துவாரி துவாரி அது, துவாரி துவாரின்னா ஒரு வாசல், வாசலில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும், துரீஷ கிங்கர கிருத்தைஹி துஷ்ட ராஜாக்களுடைய அந்த வேலைக்காரால் இருப்பா அந்த இடத்துல வாசல்ல கிங்கரால் இருப்பா. துரீஷ கிங்கரால் துரீஷாஹா, துரீஷான சுஈஷாஹா துரீஷாஹா, அவன துஷ்ட ராஜாக்கள், அவ தன்னை ஈசனா நினைச்சுன்றா, அவனே தன்னை ராஜாக்களா நினைச்சுன்றா, அப்படிப்பட்ட துரீஷ கிங்கர அவளுடைய வாசல் காப்பான்கள் இருக்காளே, அவர்களால் செய்யப்பட்ட உச்சைஹி ஹுங்கிருத்தைஹி உரக்க பேசுவாவா, ஏய் இங்கேங்க வந்த நீ அப்படின்னுவா. நம்ம ஏதோ பாவம் நாலு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட்டு ஏதோ இன்னைக்கு வேண்டிய பிக்ஷைய கிரகிச்சுட்டு வரலான்னு போனாக்க, அவன் என்ன பண்ணுவா, உச்சைஹி ஹுங்குர்தைஹி வந்து அங்கே தூரேந்து பார்த்துட்டு ஐயோயோ வந்துட்டான்டா அவன் அப்படின்ட்டு உறக்க கத்துவா. உச்சைஹி ஹுங்குர்தைஹி அதிமாத்திர வேத்திர பருஷா காத்தைஹி, இன்னும் மேலும் பெரம்பு ஒண்ணு வச்சுட்டு இருப்பா, அது சமயத்துல அடிக்க கூட அடிச்சுடுவா. அதிமாத்திர வேத்திர, அதிமாத்திரன்னா மோஸ்ட்லின்னு அர்த்தம், மோஸ்ட்லி அதிமாத்திர வேத்திர பருஷ ஆகாத்தைஹி. வேத்திரம்னா வேத்திரதண்டம், வேத்திரம்னா பிரம்பு, பிரம்புல இவர் வச்சுட்டு இருப்பார், விஸ்வசேனர் வச்சுட்டு இருப்பார் வேத்திரதண்டம், அந்த மாதிரி வேத்திரம் இவால வச்சுட்டு இருப்பா. அப்படிப்பட்ட வேத்திர பருஷ, பருஷ ரொம்ப பருஷமான கடோரமான அடிகள் ஆகாத்தைஹி. இப்ப போலீஸ் அடிக்கிறது பாருங்க சமயத்துல பாக்குறோமே, இந்த மாதிரி போட்டு அடிப்பா. பருஷ ஆகாத்தைஹி வந்துட்டாண்டா அங்கேருந்து ஸ்லோகம் சொல்லிட்டு ரூபா வாங்கி போறதுக்கு அப்படின்னுட்டு வேத்திர பருஷாகாத்தைஹி அப்பி. அது என் விஷயத்துல அந்த மாதிரி நீ பண்ணலன்னு அர்த்தம். பருஷைஹி அனுச்சாட்டிதா, விரட்டப்படாதவனாக. அடியன் விஷயத்துல நிறைய பேருக்கு நடக்கிறது, எனக்கு அது மாதிரி ஆகலன்னு அர்த்தம். ஆகாத்தைஹி அப்பி அனுச்சாட்டிதா துர்தாரித்ய தசா பிசாச்ச நிச்சயா. துர்தாரித்யம் என்கிற, துர்தாரித்யம்ன்றது ஒரு தசை, ஒரு பாவம், அது ஏதோ அது தசாபுக்தி சரியில்லைன்னா நம்மளுக்கு தாரித்யம் வந்து சேரும். அந்த துர்தாரித்யம் என்கிற தசை இருக்கே, அது என்னதுன்னா பிசாசத்தினுடைய கூட்டம் மாதிரி இருக்கு. ஒன்னு ஒரு பிசாச்சு இல்ல, நிறைய பிசாச்சு சேர்ந்து படுத்தும். ரொம்ப படுத்துறது, ரொம்ப படுத்துறது சுவாமின்னு என்னால முடியல, தாரித்யத்தை தாழ முடியலன்னு பாருங்க. அந்த மாதிரி துர்தாரித்ய தசா பிசாச்ச நிச்சயா, பிசாசத்தினுடைய ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு கூட்டம், அதெல்லாம் இந்த இது கேட்டா அதுக்கு இல்ல, அது கேட்டா அதுக்கு இல்ல, ஒரு காரியம் ஆகாது, பணம் இல்லாதவனை மதிக்க மாட்டா, ரிலேட்டிவ்ஸ் வரமாட்டா, இப்படிலாம் இருக்கும். நிச்சயா தொத் கருணா கட்டாட்ச தட்டினி ஸ்தானாத், உன்னுடைய கட்டாட்சம் கருணையாகிற கட்டாட்சம், கருணைக்கு கருணையுடன் கூடிய கட்டாட்சமாகிற ஒரு பெரிய ஒரு தட்டாக்கம் இருக்கே, நீர்நிலை இருக்குதே, அந்த நீர்நிலையில் ஸ்நானம் பண்ணுவதால் அமுனாஜனேன தூராத் சமுச்சாரியத்தை, அமுனாஜனேன இந்த ஜனம், அதாவது என்னால் அர்த்தம், அமுனாஜனே பை திஸ் மேன் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றார். அமுனாஜனேன தூராத் சமுச்சாரியத்தே, தூரத்திலேயே விரட்டி அடிக்கப்படுகிறது எது, அந்த தசாபி துர்தாரித்ய தசா பிசாச நிச்சயா, துர்தாரித்யம் என்கின்ற பிசாசத்தினுடைய கூட்டம் இருக்கே அது தூரையிலேந்தே விரட்டி அடிக்கப்படுகிறது. ஏனென்றால் உன்னுடைய கட்டாட்சம் என்கிற ஒரு பெரிய சட்டாகத்தில் அடியேன் தீர்த்தமாடி இருக்கிறேன் என்பதனால் அடியேன் தப்பிக்கிறேன் அர்த்தம். அதாவது இல்லைன்னா அதர்வைஸ் வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட், துவாரி துவாரி துரீஷ கிங்கரகிருத்தைஹி ஹுங்கிருத்திபிஹி அர்த்தாத் உச்சைஹி ஹுங்கிருத்தி ஹுங்கிருத்தைஹி, அதே மாதிரி அதிமாத்திர வேத்திர பருஷாதாத்தைஹி அப்படி உச்சாட்டிதாசியாம், உச்சாட்டிதாசியாம், அதனால விரட்டி அடிச்சிருப்பா. ஆனா ஐ எம் நாட் டிரிவன் அவே பை தீஸ் திங்ஸ் அனுச்சாட்டிதாசன், இந்த துர்தாரித்ய பிசா தசா பிசாச நிச்சயா ஆல்சோ த குரூப் ஆஃப் த பேட் ஓமன்ஸ் ஆர் ஆல்சோ டிரிவன் அவே பை த கட்டாட்சம் விச் கேன் பி கம்பேர்ட் வித் த வாட்டர் ரிசோர்ஸ் வேர் ஐ டிட் ஸ்நானம் இன் மை இமேஜினேஷன் தட் இஸ் யுவர் கட்டாட்சம் நத்திங் அதர் தேன் தட் கட்டாட்சம் ஹேஸ் பிகம் அ வாட்டர் ப்ரிசர்வேயர் வேர் ஐ டூ கெட் ஸ்நானம் அண்ட் கெட் ரிட் ஆஃப் சச் திங்ஸ் தூராத் சமுச்சாரியதே அயம் ஜனஹா அர்த்தாத் அமுனா ஜனேன தூராத் சமுச்சார் பை திஸ் மேன் பை திஸ் ஹம்பிள் மேன் இட் இஸ் டிரிவன் அவே ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு தூராத் சமுச்சாரியதே அப்படின்ற ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஏதாவது என்னன்னாக்க, அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் பீன் இன் ட்ரபிள், ஐ ஆம் ப்ரொடெக்டட் வெல் ப்ரொடெக்டட் பை யுவர் கட்டாட்ச தட்டினி, ஐ டுக் மை ஹோலி பேத் பாத் இன் தட், தட்ஸ் வை ஐ ஆம் கெட்டிங் ரீட் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்ஸ் விச் வில் பி அதர்வைஸ் மஸ்ட் ஹவ் பீன் பிரசன்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் த குரூப் ஆஃப் டெமன்ஸ் ஆர் த குரூப் ஆஃப் பேட் ஓமன்ஸ் துர்தாரித்யம் விச் கேன் பி ஈக்வலைஸ்டு வித் துர்தாரித்ய தசா பிசாச்ச நிச்சயா தூராத் சமுச்சாரியதே ஒன்லி பை யுவர் தொத் கடாக்ஷ கடாக்ஷ தொத் கருணா கடாக்ஷ தட்டினி ஸ்நானாத் பை த ஹோலி டிப் இன் த கருணா கடாக்ஷ தட்டினி. தட்டினி மீன்ஸ் ஒரு குளம், திருக்குளம். ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். துவாரி துவாரி துரீஷ கிங்கர கிருதைஹி ஆதங்கதைஹி, ஆதங்கத்தை கொடுக்கக்கூடிய ஹுங்கிருதைஹின் அர்த்தம். ஆதங்கதைஹின கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஹுங்கிருதைஹி, ஆதங்கதைரு ஹுங்கிருதைஹி அப்யுச்சைஹி அதிமாத்திர வேத்ர பருஷாகாதைஹி. பருஷமான வேத்ராகாத்தம், வேத்ரம்னா பெரம்பனுடைய அடி, அதாலையும் விரட்டி அடிக்கப்படாமல் ஒவ்வொரு ஹுங்கிருத்தமும் இல்லாமல் துவாரி துவாரி துரீஷ கிங்கர கிருத்தைஹி ஹுங்கிருத்தைஹி அப்படி அனுச்சாட்டிதா அண்ட் ஆல்சோ அதிமாத்திர வேத்ர பருஷா ஆகாத்தைஹி, ஆகாத்தம்னா அடிக்கிறது, அதாலையும் விரட்டி அடிக்கப்படாதவனாக அடியேன். துர்தாரித்ய தசா பிசாச்ச கூட்டத்தை உன்னுடைய கட்டாட்சம் என்கிற ஒரு தட்டினியில் தீர்த்தாமாடுவது என்கிற வியாஜத்தால் அடியேன், தூரே விரட்டி அடிக்கிறேன். தேவி தொத் கருணா கட்டாட்ச தட்டினி ஸ்நானார்ஜவேன அதுனா துர்தாரித்ய துஷா தசா பிசாச்ச நிச்சயா தூராத் சமுத்சாரியதே என்றதா அன்வயம். அவ்வளவு அழகு பாருங்க ஸ்லோகம். தாயாருக்கு ஏன் சந்தோஷம் வராது? துவாரி துவாரி துரீஷ கிங்கர கிருத்தைராதங்கதைருஹும் கிருத்தைரப்யுச்சைரதி மாத்திர வேத்ர பருஷாகாதைரனுச்சாட்டிதா துர்தாரித்ய தசா பிசாச நிச்சயோ தூராத் சமுத்சாரியதே தேவி த்வத் கருணா கடாக்ஷ தடினீ ஸ்நானார்ஜவேனாதுனா சுசௌ வம்சே ஜன்ம ஸ்ருதிநயமதிஹி மாதர துலா விகம்பா சம்பத்திஹி விஷதம விகீதா ச கவிதா ப்ரபத்திர் தைத்யாரௌஹித பரம பத்யம் சுபயசஹ விவர்த்தா சப்தாமீ த்ருவமசத்ருஷாம் தாவகத்ருஷாம். உன்னுடைய கட்டாட்சத்தினுடைய பலன் என்னமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் தான் பலன் அப்படின்றதாக சில விஷயங்களை சாதிக்கிறார். உன்னுடைய கட்டாட்சத்தினுடைய பலன் என்னன்னு கேட்டால் அதுல முதல்ல சுச்சௌ வம்சே ஜென்ம, நல்ல ஒரு வம்சத்தில் ஜென்ம கிடைக்கிறதுன்றதே உன்னுடைய அந்த கட்டாட்சத்தினுடைய பரிமாணம் தான், அதனுடைய ஒரு பரிணாமம் தான்மா. தாவகத்ருஷாம் அசதிருஷாம் தாவக திருஷாம் ஈக்குவலே இல்லாத அசதிருஷாம் தாவக திருஷாம் தாவக்கன உன்னுடையன்னு அர்த்தம். தாவக திருஷாம் மாமக்கன என்னுடைய, தாவக்கன உன்னுடைய, மம தவாலேந்து வர பதங்கள் தத்தித்த பதங்கள். தாவக திருஷாம் விவர்த்தாக அமி சப்த சேஞ்சஸ் விவர்த்தாக சேஞ்சஸ் ஆர் செவன் இன் திஸ் வே. வாட் ஆர் ஆல் த சேஞ்சஸ் டூ அக்கர் வென் யூ பிஹோல்ட் அஸ் பை யுவர் லோட்டஸ் ஃபீ லோட்டஸ் ஐஸ் அப்படின்னு கேட்ட அசதிருஷாம் தாவக திருஷாம் த்ருவம் அமி சப்த விவர்த்தாக பவந்தி, அமி சப்த விவர்த்தாக சேஞ்சஸ். ஒன்னு சுச்சௌ வம்சே ஜென்ம, நல்ல வம்சத்தில் பிறப்பெடுப்பது. ஸ்ருதிநயமதிஹி வேதம் என்ன சாஸ்திரம் என்ன அதனுடைய ஞானத்தை அடைவது. அதுலா மாதஹா அப்புறம் அதுலா அதுலா ஸ்ருதிநயமதின்னு அப்படி சேர்த்துக்கணும். அப்புறம் அவிகம்பா அதுலா அதுலா அவிகம் விகம்பா சம்பத்திஹி விகம்பா கம்பரஹிதமான ஆட ஆடாத அசைந்து ஆடாத செல்வம். அதாவது இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு போயிடும்ன்றது ஆடுறதுன்னு அர்த்தம், ஊசலாடுறதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, நிலைத்த செல்வம். அதான் நிலைத்தன்றதுக்கு பதில் விகம்பான்னு போட்டிருக்க. விகம்பாசம் விசேஷன கம்பகா அப்படின்னா இல்ல இந்த இடத்துல வந்து விகதா கம்பகா, கம்பம் இல்லாத அதாவது ஆட்டங்காணாத ஒரு சொத்து சம்பத்தி. விஷதம் அவிகீதாச்ச கவிதா, விஷதம் அவிகீதாச்ச கவிதா ஒரு தோஷம் இல்லாத தெளிவான கவிதை. விஷதம் யதா ததா விஷதம் அவிகீதாச்ச விஷதமாகவும் தெளிவாகவும் அதிகீதமாகவும் பழி அதாவது தப்பு இல்லாததுன்னு அர்த்தம், தோஷரஹிதமான மற்றவர்களால் நிந்திக்கப்பெறாத கவிதா. தைத்தியாரவு பிரபத்திஹி தைத்தியாரியான பகவான் விஷ்ணுவனிடத்தில் பிரபத்தி பண்ணுதல் சரணாகதி பண்ணுதல். ஹிதபரம் அபத்தியம் ஹிதத்தையே நினைக்கின்ற பிள்ளைகள். சுபம் யசஹா நல்ல மங்களமயமான கீர்த்தி. அமி சப்த இந்த ஏழும் அசதிருஷாம் தாவகதிருஷாம் விவர்த்தாகா ஈடிணையற்ற உன்னுடைய கட்டாட்சங்களுடைய திருஷாம் கட்டாட்சங்களுடைய விவர்த்தங்கள் பரிணாமங்கள் ஆனால் சேஞ்சஸ் த்ருவம் திஸ் இஸ் ட்ரூ திஸ் இஸ் அப்வியஸ் அப்படின்னு த்ருவம்னா நிச்சயம் அர்த்தம். சுச்சௌ வம்சே ஜென்ம ஸ்ருதி நயமதிஹி வேத ஜானமும் சாஸ்திர ஜானமும் இருந்து ஒருங்க பெறுதல். அதுலா அதுலா ஸ்ருதிமய நயமதினர்த்தம் ஈடிணையில்லாத ஒரு ஜானம். மாதஹே மாதஹான்னு சம்போதனம் அது. விகம்பா சம்பத்திஹி அசைவில்லாத சொத்து. அது ஜங்கம சொத்துன்னு அர்த்தம் பண்ணிடாதீங்க. அதுவும் ஜங்கமா இருக்கட்டும் ஸ்தாவரமா இருக்கட்டும் ரெண்டுமே அஸ்திரம் தான். ஸ்திரமான சொத்துன்ற அர்த்தத்துல இந்த இடத்துல அவி விகம்பா சம்பத்தி விஷதம் அவிகீதாச்ச கவிதா, விஷதமானதாகவும் தெளிவானதாகவும் விஸ்தாரமானதாகவும் அவிகீதமானதும் நிந்திக்கப்பெறாததுமான கவிதை பிரபத்திகி தைத்தியாரவு, தைத்தியாரவு தைத்தியாரியான பெருமாளிடத்தில் பிரபத்தி பண்ணுதல், ஹிதபரம் அபத்தியம் ஹிதத்தையே நினைக்கின்ற அபத்தியம் பிள்ளைகள், சுபம் யசக சுப யசக நல்ல கீர்த்தி, விவர்த்தாக சப்தாமி துருவம் அசதிருஷாம் தாவக திருஷாம், இவைகள் அனைத்தும் உன்னுடைய கட்டாட்சத்தினுடைய பரிணாமங்கள். யுவர் கட்டாக்ஷா பிரிங்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் நாட். ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், ரொம்ப சுலபமா இருக்கு. சுச்சௌவம்சே ஜென்ம ஸ்ருதி நயமதிர் மாதர துலா விகம்பா சம்பத்திர் விஷதம் அவிகீதா ச கவிதா பிரபத்திர் தைத்யாரௌ ஹித பரம அபத்யம் சுபயசஹ விவர்த்தா சப்தாமி த்ருவம் அசதிருஷாம் தாவக கிரா. அமி சப்த அமீன தீஸ் செவன்ஸ் ஆர் த தாவக திருஷாம் அசதிருஷாம் தாவக திருஷாம் அன்பேரலல்ட் யுவர் ஐசைட், அதனுடைய விவர்த்தாக பரிணாமங்கள் ரிசல்ட்ஸ். பரிணாமம் வந்துருத்தா ரிசல்ட் வந்துருத்தான்ற அர்த்தத்துல ஹிந்தியில பரிணாம ஆகையா, கியா பரீட்சா கா பரிணாம ஆகையா ஐசா பூச்சதே அந்த மாதிரி அலமல. அடுத்த ஸ்லோகம் அலமலமனு சுத்திய சுவாமினி ஜானஹீனான் அகலிதப குமானான் அன்பகம் கிம்பச்சானான் சரணமுபகதம் மாம் சாரு காருண்ய துங்கைஹி ஸ்நபய ஜனனி சம்பந்தரங்கைரபாங்கைஹி. ஓ டைம் ஆயிடுத்து, இருந்தாலும் சீக்கிரம் இந்த ஸ்லோகத்தோட முடிச்சுடுறேன். அலமலம் அனுசிருத்தி அலமலம் அனுசிருத்திய சுவாமினி ஞானஹீனான் அகலித்த பகுமானான் அன்பகம் கிம்பச்சானான் சரணமுபகதம் மாம் சாரு காருண்ய துங்கைஹி ஸ்நபய ஜனனி சம்பந்தரங்கைஹி அபாங்கைஹி. சம்பத்திகள்லாம் நாட்டியம் ஆடக்கூடிய அவைகளை நாட்டியம் ஆடுவிக்க வைக்கக்கூடிய உன்னுடைய கண்ணினுடைய ஆட்டங்கள், உன்னுடைய அபாங்கங்கள் இருக்கே உன்னுடைய கட்டாட்சங்கள், அவைகள் தான் சம்பத்தினுடைய நிறுத்தரங்கம், எல்லா விதமான வெல்த்தினுடைய நிறுத்தரங்கம். எங்க நாட்டியம் ஆட வைக்கணும் நாடனமோ அதனுடைய ரங்கம், அதனுடைய பெரிய இடமே எதிரான உன்னுடைய கட்டாட்சம் தான், உன்னுடைய அபாங்கம் தான். ஹே அதாவது சுவாமினி, ஹே சுவாமினி உடனே, அதாவது என்ன அர்த்தம், என்னுடைய சுவாமியே சுவாமினியே எனக்கு எல் தலைவியே அர்த்தம். ஞானஹீனான் அறிவில்லாதவர்கள், ஞானஹீனான் அகலித்த பகுமானான் மற்றவர்களுக்கு கௌரவம் கொடுக்கவே தெரியாதவர்கள், கிம்பச்சானான் மிகவும் அற்பர்கள், கிம்பச்சானான குச்சிதம் பசந்தின் அர்த்தம், ஏதோ இஷ்டத்துக்கும் குக் பண்றவான் அர்த்தம், குக் பண்றவன் நல்ல சாப்பாடு சாப்பிடாதவான் ஒரு அர்த்தம், கிம்பச்சானான இல்லாததெல்லாம் இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கவான் ஒரு அர்த்தம். அதனால அற்பர்கள் மொத்தத்துல அர்த்தம், அல்பமான மனுஷர்கள். அன்பகம் பிரதி தினம் அனுசருத்திய இவர்களை அனுசரணம் பண்ணி பண்ணி அவ சொன்னதை கேட்டதான் அவ பணம் கொடுப்பா, அந்த மாதிரி அல்பஜாலையும் ஒன்னும் தெரியாதவாளையும் இவாளுக்கு போய் கைங்கரியம் பண்ணோமே நினைக்க தகுந்தவர்களையும் கைங்கரியம் பண்ணி அலமலம் போதும் போதும்பா போதுண்டா சாமின்னு ஆயிடுச்சு. அதனால என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள் மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும் புகழ் அப்படின்னு சொல்லி அவரே சொன்னால் விரோதம் இது பதிகத்துல சொல்றார் பாருங்க. அந்த மாதிரியா போரும் போரும்னு ஆயிட்டு ஜனனி தாயே சரணம் உபகதம் மாம் உன்னுடைய சரணா உன்கிடத்தில் சரணமாக வந்திருக்கிற என்னை மாம் சாரு காருண்ய துங்கைகி அழகிய உன்னுடைய திருவருள் கலந்த உயர்ந்த பார்வையினால் அர்த்தம். அது இன்னும் எப்படிப்பட்ட பார்வை, சம்பன்றுத்தரங்கைகி செல்வத்தினுடைய ஒரு ஆட்டத்திற்கு அரங்கமாக விளங்கக்கூடிய, செல்வம் ஆடுறதுன்னா அதுக்கு அரங்கமே தாயாருடைய கட்டாட்சம் தான். அபாங்கைகி அப்படிப்பட்ட அபாங்கைகி உன்னுடைய அபாங்கேக்ஷணத்தினால் அதாவது என்ன அர்த்தம், கடைக்கண் பார்வையினால், அபாங்கம்னா கடைக்கண் பார்வை, அபாங்கைகி ஸ்நபய என்னை நீராட்டுவியாக என்னை ஸ்நானம் பண்ணிவைமா அது போறோம் எனக்கு. மற்றபடி அதுதான் நிறுத்தரங்கமே, சம்பன் நிறுத்தரங்கமே உன்னுடைய கட்டாட்சம் தான், அதனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்நானம் பண்ணி வச்சுட்டேன்னாக்க எனக்கு எல்லாமே கிடைச்சிடும்மா அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல. அதனால என்ன கெட்ட மனுஷாள்கிட்ட போயிட்டு அவன் வந்து கிண்டல் பண்ணி ஏதோ கொஞ்சம் அல்பமா கொடுப்பாளே அதை வாங்கிட்டு வந்து போரும் போரும் ஆயிடுத்துமா எனக்கு, இனிமே நான் யாருனையும் போய் நிக்கிறதுக்கு ஸ்திதி இல்லாம என்னுடைய உன்னுடைய கட்டாட்சங்களால என்ன குளிரவைமா அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். அலமலம் அப்படின்னு ஆரம்பிக்கிச்சே அலமலம் போரும் போறோம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அது வந்து சில சமயங்கள்ல வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முதல்லயே அந்த பதத்தை பிரயோகம் பண்ணிடுவா. திருஷ்டா சீதை, திருஷ்டா சீதா மாதிரியாக அலமலம் சுவாமி, அலமலம் போரும் போரும் எதனால போறோம், அனுசிருத்திய அலம், இந்த மனிதர்களை பின்பற்றி அலம் பின்பற்றி போரும் சுவாமி. சுவாமி எப்படிப்பட்டவாவா? ஹே சுவாமினி லக்ஷ்மியே, ஞானஹீனான் அகலித்த பகுமானான் என்னைக்கு யாருக்கும் சன்மானமே கொடுக்காதவா. அன்பகம் கிம்பச்சா, நம்ம என்னமோ பாவம் ஸ்ரத்தையா சொல்லிட்டு இருப்போம் பாடம், அதுகள் உட்காண்டாங்கன்னா டான்ஸ் ஆடின் இருக்குங்கள், அப்படியே சிரிச்சுன்னு இருக்குங்கள், அதெல்லாம் கூட சில சமயத்துல கேள்விக்கு காதுல விழும். அப்படியே என்ன வேண்டாம், இனிமே இந்த மாதிரி கிளாஸ் வேண்டாம்னு நிறுத்திடுவேன். ஏன்னா ஒழுங்கா உட்காந்து கேட்கறவாளுக்கு சொல்லணும், படுத்துன்னு தூங்கின்னு கேட்கறவாளுக்கும் இஷ்டத்துக்கும் நம்மளையே வம்பளக்கிறவாளுக்கும் எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு தோணிடும் சமயத்துல. அதனால அலமலம்ன்ற என்ன அவன் சொன்னான் பாருங்க, ரச அச அரசிகேஷு கவித்துவ நிவேதனம் சிடசி மாலிக மாலிகன்னு, இந்த மாதிரி இந்த அலமலம்ன்றார் சுவாமி. ஞானஹீனான் அனுசிருத்திய அலம், இன்னை ஞானம் இல்லாதவாளையும் பகுமானம் பண்ண தெரியாதவர்களையும் அனுசாரணம் பண்ணி அலம் சுவாமின், இன்னுமே பண்ண மாட்டேன் சுவாமின். அதனால சுவாமினி சரணமபகதம் மாம், நான் சரணாகதி பண்ற என்னை சாருகாருண்ய துங்கைகி அழகாகவும் உயர்ந்ததுமாக இருக்கக்கூடியவனுடைய கருணையாகிற கருணை கட்டாட்சங்களினால், கருணை பகுந்த அப்பாங்கைகி, அதுவும் எது சம்பன் ரித்தரங்கைகி அப்பாங்கைகி, சம்பத்திகள் செல்வங்களுக்கெல்லாம் செல்வங்களெல்லாம் ஆடக்கூடிய ஆடத்தகுந்த ஒரு ரங்கமஞ்சம் மாதிரியாக மேடை மாதிரி இருக்கக்கூடியவனுடைய அப்பாங்க கட்டாட்சத்தினால் ஜனனி ஸ்நபய, என்னை ஸ்நானம் பண்ணிவை என்றதாக பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகத்தோடு நம்ம இப்ப நிறுத்திக்கலாம், பத்து சொல்லான்னு நினைச்சேன் ஆனா டைம் இல்லை. அலமலமனுசிருத்திய சுவாமினி ஞானஹீனான் அகலித்த பகுமானான் அன்பகம் கிம்பச்சானான், இந்த கிம்பச்சான சப்தத்துக்கும் விசேஷமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. சரணமுபகதம் மாம் சாரு காருண்ய துங்கைஹி ஸ்நபயஜனனி சம்பந்தரங்கைரபாங்கை, அதாவது மட்டமான மனிதர்கள்னு கிம்பச்சானான்னு வச்சுக்கங்களேன், சுவாமி தேசிகன் கூட உபயோகப்படுத்துறாரு கிம்பச்சானா. தயாசத்தை கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.